ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்த ஆச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி. சிவாசரங்க பரகால முனித்ரயாப்த லக்ஷ்மாத்ம ரக்ஷணே தித்வயுகாகமாந்தம் ஆச்சாரிய பக்தி பரிபூத மனர்கசீலம் கோபால தேசிக முனிம் குருமாஶ்ரயாமஹ. ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதிதரதச்சார்த்தேஷபிஜ்ஞஸ்வராட் தேனே ப்ரஹ்ம ஹ்ருதாய ஆதிகவயே முஹ்யந்தி யத் சூரயஃ தேஜோ வாரிமிருதாம் யதா விநிமயோ யத்ர த்ரிஸர்கோ மிருஷா தாம்னா ஸ்ரேண சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி தர்ம ப்ரோஜ்ஜித கைதவோத்ர பரமோ நிர்மத்சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனிக்ருதே கிம்வா பரைரீஸ்வரஹ சத்யோ ஹ்ருத்யவருத்யதேத்ர க்ருதிபிஹி சுஸ்ரூஷுபிஹி தக்ஷணாத் நிகமகல்பதரோர்கலிதம் ஃபலம் சுகமுகாத் அமிருதத்ரவசம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முஹுரஹோ ரசிகா புவி பாவுகாஹ யம் ப்ரவ்ரஜந்தமனுபேதமபேதகிருத்யம் த்வைபாயனோ விரஹகாதர ஆஜுஹாவ புத்ரேதி தன்மயதயா தரவோபினேதுஹு தம் சர்வபூதஹ்ருதயம் முனிமானதோஸ்மி யஸ்வானுபாவமகிர ஸ்ருதிசாரமேகம் அத்யாத்மதீபம் அதிதிதீர்ஷதாம் தமூந்தம் சம்சாரினாம் கருணயாக புராணகுஹ்யம் தம் வியாசசூனமுபயாமி குரும் முனீனாம் நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹ தம் நமாமி ஹரிம் பரம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீமத் பாகவதத்தோட முதல் ஸ்கந்தம் 4வது அத்தியாயத்தினுடைய உபன்யாசம். முதல் 3 அத்தியாயத்தில் முதல்ல என்ன சொல்லிட்டார், சத்தியமான நித்தியமான சாஸ்வதமான பகவானை தியானம் பண்ணணும், கலிகாலத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் எப்படி பக்தி இல்லாமல் ஸ்ரத்த இல்லாமல் மந்த புத்தி உடையவர்களாகவும் தீர்க்க ஆயுஷ் இல்லாதவர்களாகவும் இருப்பார், அவர்களை கரையேற்றத்துக்கு என்ன வழி என்று நைமிசாரண்ய க்ஷேத்திரத்தில் சௌனகாதி முனிவர்கள் சூத பௌராணிக்கரை பார்த்து பிரஷ்னம் கேள்வி கேட்டா அப்படின்னு இருக்கு. அந்த முதல் அத்தியாயத்தில் சௌனகாதி முனிவர்கள் சூத்தரை பார்த்து கேள்வி கேட்கிறா, பகவான் கிருஷ்ணன் எதுக்காக அவதாரம் பண்ணினார், பலராமன் தேவகி வசுதேவனுக்கு கிருஷ்ணனும் பலராமனும் அவதாரம் பண்ணதற்கான காரணம் என்ன, மத்யபூர்ம வராதி வராகாதி அவதாரங்கள் என்னென்ன, பகவானுடைய லீலைகள்லாம் என்ன, பகவான் வந்து கிருஷ்ணன் அந்தர்தானமான பிறகு தர்மம் யாரை சரணமடைஞ்சது என்றெல்லாம் அப்படி கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு சூத்த பௌராணிகர் பக்தி ஞான வைராக்கியமான பாகவத தர்மத்தை பற்றி சொல்றேன் என்று 2வது அத்தியாயத்தில் சொல்லி, பக்தினா என்ன, ஞானம்னா என்ன, வைராக்கியம்னா என்ன என்கின்றதை சுருக்கமாக சொல்லி, தர்மஸ்வனிஷ்டித பும்சாம் விஸ்வக்சேன கதாசுயா நூத்பாதையே யதிரதிம் ஸ்ரமயேவகி கேவலம்னு, நாம பண்ணக்கூடிய தர்மமோ அனுஷ்டானமோ கர்மாக்களோ யாக யஜ்ஞங்களோ தபசோ சாதனைகளோ அதனால நமக்கு கிருஷ்ணனிடத்துல பக்தி உண்டாகல அப்படின்னு சொன்னா அது அனைத்தும் வீண் பிரயோஜனம் என்கின்றத சொல்லி, அப்புறம் பகவானுடைய அவதாரங்கள்லாம் கேட்டதுனால 22 அவதாரத்தை 22 அவதாரம் பாகவதம் சொல்றது, 22 அவதாரம். அதுல நமக்கு 10 அவதாரங்கள் தான் பிரதானமா தெரியும். மத்ஸ்ய கூர்ம வராகம்னு 10 அவதாரம் தெரியும். இங்க 22 அவதாரங்களை சொல்லி, இந்த 22 அவதாரங்கள் தான் அப்படின்னு நினைக்காத, அவதாராகி அசங்கேயா என்று பகவானுடைய அவதாரங்கள் வந்து எண்ணில் அடங்காதவை, கணக்கில் அடங்காதவை என்கின்றத சொல்லி, அந்த 3வது அத்தியாயத்தை பகவானுடைய அவதாரங்களை சொல்லி, அந்த அவதாரங்களை காத்தாலையும் சாயங்காலமும் யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுடைய சர்வ துக்கங்களும் அவர்களை விட்டு போயிடும். சாயம் பிராத்தல் கிருணன் பக்தியா துக்க கிராமாத் விமுச்சியதே என்கின்றத சொல்லி, அதன் பிறகு அந்த 3வது அத்தியாயத்தில் பகவான் வந்து தான் மறைந்த பிறகு கலிகாலத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அவர்கள் அஞ்ஞானம் என்கின்ற இருள் இருந்ததுனால அந்த அஞ்ஞானம்ங்கிற இருளை போக்கறதுக்கு ஞானம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீமத் பாகவதமான ஒரு ஒளி உண்டானாத்தா வழி, வேற கதியே கிடையாது அப்படிங்கறதுக்காக பாகவதம் வந்தது என்று சொல்லி 3 அத்தியாயத்தை முடிச்சுட்டார். இப்ப 4வது அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார். இதி ப்ருவாணம் சம்ஸ்தூய முனீனாம் தீர்க்கசத்ரிணாம் விருத்த குலபதி சூதம் பஹ்வ்ருஜ சௌனகோப்ரவீத். சௌனகர் அப்படிங்கிற முனிவர் தீர்க்கசத்ரங்கிற யாகம் பண்றார் நைமிசாரண்ய க்ஷேத்திரத்துல. முதல்லயே சொன்னோம், அந்த சௌனகாதி முனிவர்கள்ல சௌனகர் பிரம்மஜானி, வேதத்தை முழுக்க அத்தியனம் பண்ணி அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சின்றவர். சூதர் வந்து இப்படி பகவானுடைய அவதாரங்கள் எல்லாம் போன அத்தியாயத்தில் சொல்லி முடிச்சதுனால அந்த சூதரிடத்துல சௌனக முனிவர் மறுபடியும் கேள்வி கேட்கிறார். சூத சூத மகாபாக வதனோ வததாம்பர கதாம் பாகவதீம் புண்ணியாம் யதாக பகவான் சுகஹாம். சூத பௌராணிக்கரை பார்த்து சொன்னார், பெரிய பாக்கியம் பண்ணினவர்களே யாரு உயர்ந்தவர்னா சூத்தர் தானம். ஏன் அப்படின்னா, வியாசருடைய சிஷ்யர் அப்படிங்கிறது ஒரு மகிமை. வியாசர் வந்து எல்லா சாஸ்திரங்களை எழுதியும் அது அனைத்தும் சூத பௌராணிகருக்கு தெரியுமா, அதனால சூத்தருக்கு அவ்வளவு மகிமை. மேலும் கதாம் பாகவதீம் புண்ணியாம் யதாக பகவான் சுகஹம். சுக பிரம்ம மகரிஷி பரீட்சித் மகாராஜாவுக்கு சொன்ன அந்த ஸ்ரீமத் பாகவதம்ங்கிற கதையை எங்களுக்கு சொல்லணும். கஸ்மின் யுகே பிரவிருத்தேயம் ஸ்தானே வா கேன ஹேதுனா குத சஞ்சோதித கிருஷ்ணா கிருதவான் சம்ஹிதாம் முனிஹி. கஸ்மின் யுகேன்னு கேட்கிறார், எந்த யுகத்துல நடந்தது இந்த சுகருக்கும் பரீட்சித்துக்கும் ஒரு பேச்சுவார்த்தை, எந்த யுகத்துல? மேலே என்ன அப்படின்னா, அந்த பாகவதம்ங்கிற ஒரு புராண வருவதற்கான காரணம் என்ன, அது வியாசர் செய்யும்படி அவரை யாரு கிளப்பி விட்டது? தஸ்ய புத்ரோ மகாயோகி சமத்ருங் நிர்விகல்பக ஏகாந்தமதி உன்னித்ரோ கூடோ மூட இவேயதே. வியாசருடைய புத்திரர் சுகபிரம்ம முனிவர், அவர் யாருன்னா மகாயோகி. அவருக்கு என்னன்னா, பிரம்மம் அப்படிங்கிறது சர்வ இடத்திலையும் வியாபிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையே இருக்கக்கூடியவர். ஏகாந்தமதிகின்ற ஒரே எண்ணம் தானே அவருக்கு, பிரம்மத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு. அந்த பிரம்மத்துக்கு அப்படி ஒரு மகிமை அவருக்கு. என்னன்னா, அவரை மாயை தொடவே தொடாது அந்த சுகபிரம்ம முனிவரை. மாயைனா என்ன? பொதுவா மாயைன்னு சொல்றோம். மாயை அப்படின்னா என்ன அர்த்தம்? மாயை அப்படின்னா பகவத்குணத்துக்கு வர முடியாம உலக விஷயத்துக்கு போகிறது எல்லாமே மாயை தான். பாகவதம் படிக்கணும், பாகவதம் கேட்கணும், பாகவதம் சேவிக்கணும். சம்பிரதாயத்தில் சேவிக்கிறதுன்னு சொல்லணும். பாகவதம் இன்னைக்கு உபன்யாசம் கேட்டியா அப்படின்னா டைமே இல்லை, வேலை இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மாய. உபன்யாசம் நான் கேட்டனே அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவன்கிட்ட மாயையே கிடையாதுன்னு. அதனால தலைக்கு மேல வேலை இருக்கு. நான் எப்படி பகவத்குணத்துக்கு வருது, சத்சங்கத்துக்கு வருது அப்படின்னு சத்சங்கத்துக்கு காரணம் வேலை அது இதுன்னு சொல்லிட்டு எவன் இருக்கானோ அவனுக்கு இன்னும் நிறைய வேலையை கொடுப்பேன்னு பெருமாளே சொல்றான். எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு பகவத்குணம் கேட்கணும் அப்படின்னு எவன் ஸ்ரத்தையா வரானோ அவனுக்கு நான் அனுகூலம்னு சொல்றான். அதுக்கு அவனை அந்த மாதிரி பகவத்குணம் கேட்கறதுக்கு நான் அனுகூலம் பண்ணி தருவேன் அப்படிங்கிறான். அப்ப அது மாதிரி இருக்கும்போது அந்த மாயை, பகவத்குணத்தை தவிர வேற எந்த சிந்தனையுமே இல்லாதவர் சுகர். காரணம் மாயை ஜெயிச்சவர். சாப்பாடு தெரியாது, தூக்கம் கிடையாது, அப்படி ஒரு ஒரு ஒரு பைத்தியகாரன் மாதிரி இருப்பாராம். அவரை பத்தி சொல்றார் சுகரை பத்தி. திருஷ்டுவானு யாந்தம் ரிஷிமாத்மஜமப்ய நக்னம் தேவ்யோ ஹ்ரியா பரிததுர்ன சுதஸ்ய சித்ரம் தத்வீக்ஷ பிருச்சதி முனௌ ஜகதுஸ்தவாஸ்தி ஸ்திரீ பும்பிதா நது சுதஸ்ய விவிக்த திருஷ்டே. ஸ்திரீ பும்பிதா நது சுதஸ்ய, அதாவது ஸ்திரீ புருஷ பேதம் கூட சுகபிரம்ம முனிவருக்கு தெரியாதான். ஸ்திரீ புருஷ பேதம் கூட தெரியாம இருக்க முடியுமா? தேவதா ஸ்திரீகள்லாம் குளத்துல குளிச்சுட்டு இருக்கா, சுகபிரம்ம முனிவர் திகம்பரனா போறார். தேவதா ஸ்திரீகளுக்கு சுகரை பார்த்து ஒரு கிளர்ச்சியும் வரல, சுகருக்கு தேவதா ஸ்திரீகளை பார்த்து கிளர்ச்சி வரல. அப்படின்னா என்னன்னா உத்தம நிலை, உத்தம நிலை. சாதாரணமா இந்திரியங்களை அடக்கணும் அப்படின்னு ஒரு மனுஷன் நினைக்கிறதுங்கிற எண்ணமே வராது. முதல்ல இந்திரிய புலனை அடக்கணும் அப்படின்னு யாராவது இருக்காளோ? புலன்கிற சிந்தனையே இல்லாம தான் இருக்கா. கண்ணு ஒரு விஷயத்த பார்க்கலாமா கூடாதா அப்படிங்கிற புத்தி சொல்றத கேட்கறதே கிடையாது. கண்ணு எதவானா பாக்கிறது, காது எதவானா கேட்கறது அப்படின்னு புலன்கள் இந்திரியங்கள் வந்து இந்திரியங்கள் விஷய சுகத்துக்கு ஆசையா போயிடுறது. அப்ப அந்த விஷய சுகத்திலேருந்து ஒருத்தன் ஜெயிக்கணும்னா எவ்வளவு பெரிய விஷயம். சாமான்யமா ஒரு மனுஷன் ஒரு ஸ்திரீய பார்த்தாலே அவனுக்கு இந்திரியங்கள் வந்து ஆசையை தூண்டுறது. சாமானிய மனுஷன் இந்த லோகத்தில் இருக்கிற ஒரு ஸ்திரீனிடத்திலேயே மயங்கிறான் அப்படின்னா அவனுக்கு தேவதா ஸ்திரீகள்லாம் வந்து நின்றா என்ன ஆகும்? அப்ப என்ன? அப்ப சுகர் அதெல்லாம் ஜெயித்தவர். ஸ்திரீ பும்பிதா நது சுதஸ்ய விவித்த திருஷ்டேகே கதமாலட்சித பௌரைஹி சம்பிராப்த குருஜாங்கலான் உன்மத்த மூக ஜடவத் விசரன் கஜசாஹ்வயே. அப்படி உண்மத்தனா ஒரு ஜடம் போல குருஜாங்கலம் பாஞ்சாலம், குரு தேசம் ஜாங்கல தேசம் போன்ற பல தேசங்களுக்கெல்லாம் நடந்து போவாராம். நடந்து போகக்கூடியவர். ஒரு யானை எப்படி போகுமோ அது மாதிரி அவர் பாட்டும் போவர். கதம் வா பாண்டவேயஸ்ய ராஜரிஷேர் முனிநாசஹ சம்வாத சமபூத்தாத எத்ரைஷா சாத்வதீ ஸ்ருதிஹி. அப்பேற்பட்ட அந்த சுகபிரம்ம முனிவர் ஒவ்வொரு தேசத்துக்கும் போய் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் போய் நிப்பாராம். ஒரு ஆத்து வாசல்ல போய் பிக்ஷ வாங்குற வியாஜத்துல நிப்பார். ச கோதோகன மாத்திரம் ஹி கிரகேஷு கிரகமே தினாம் அவேக்ஷதே மகாபாகா தீர்த்தி குருவன் ததாசிரமம். ச கோதோகன மாத்திரம் நீங்க சொல்லியிருக்கா. ஒரு சந்நியாசியோ இல்ல ஒரு பிரம்மச்சாரி சன்னியாசி ஆனாலோ அவர்கள்லாம் சன்னியாசியா இருக்கிறவா கையில வாட்ச் கட்டிக்க கூடாது, டைம் பார்த்துலாம் வேலை செய்யக்கூடாது. ஆனா அவ வந்து பிக்ஷை எடுத்துதான் அன்றைய பொழுத போக்கணும். பிக்ஷை எடுக்கணுங்கிறதுனால என்னத்துக்கும் சாயங்காலத்துக்கு இருக்கட்டும் நாளைக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்தாத்துல போய் சாப்பாடை வாங்கின்னு வந்து அதை கொஞ்சம் சேஃப்டி பண்ணி வச்சுண்டு அப்படிலாம் சன்னியாசிகள் இருக்கக்கூடாது. ஏன்னா அன்றைக்கு பொழுதுக்கு என்ன தேவையோ அவ்வளவு ஒரு 10 கவளம் 12 கவளம் வாயில போட்டு அத்தோட முடிச்சுடணுமா, அதுக்கு மேல சேர்த்து வச்சுக்கூடாது. ஏன்னா ஒரு சன்னியாசி சொத்து சேர்க்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது, அதுக்கு ஒரு கதை சொல்றேன். ஒரு சன்னியாசி என்ன பண்ணினார், காட்டுல தபசு பண்ணிட்டு இருந்தார் ஒரு குடிசையில. அவர் 2 கௌபீனம் வச்சிருந்தார். கௌபீனம்னா கோவணம், ஒன்னு கட்டிக்கிறதுக்கும் ஒன்னு மாத்திக்கிற வஸ்து வஸ்திரம், ரெண்டு தான் வச்சுக்கணும், கட்டிக்கிறது ஒன்னு மாத்திக்கிறது ஒன்னு. சன்னியாசிக்கு சொத்து இவ்வளவுதான். கட்டிக்கிறத கட்டிண்டு மாத்திக்கிறத தோச்சு உலத்திருக்கார். அவர் இருந்த குளிசையில எலி வந்து அதை கடிச்சிடுத்து அந்த கௌபீனத்தை. உடனே அவருக்கு ரொம்ப கோபம் வந்தது, என்னுடைய கௌபீனத்தை கடிக்கிறியா எலி, உனக்கு ஒரு வழி பண்றேன் பாருன்னு நகரத்துக்குள்ள போய் ஒரு பூனையை வாங்கிட்டு வந்தார். பூனை தானே எலியை பிடிக்கும். பூனையை வாங்கின்னு வந்து குடிசையில விட்டார். பூனை எலியை சாப்பிட ஆரம்பிச்சது. பூனை நாளுக்கு நாள் இழைச்சு போக ஆரம்பிச்சிடுத்து. பூனைக்கு பலம் வேணுமே, பூனைக்கு பால் கொடுக்கணும், பால் சாப்பிட்டா தெம்பா இருக்குமேன்ட்டு பால் எங்கேருந்து வாங்கிட்டு வருது, மாடு இருந்தா தான் பால் கறக்க முடியும். அதனால ஒரு மாட்டை வாங்கினார். மாட்டை வாங்கி மாட்டுக்கு ஒரு கொட்டகை கட்டி புண்ணாக்கு போட்டு மாட்டுக்கு புண்ணாக்கெல்லாம் வாங்கி அதுக்கு பால் கறக்கிறது, சாணி அள்ளுறது. அவர் பார்த்தார், என் தபசு பண்றதா இந்த மாடை பாத்துக்கிறதான்ட்டு, மாடை பாத்துக்க தன்னால முடியல, அதுக்கு ஒரு பையனை வேலைக்கு வைப்போம் அப்படின்னு ஒரு பையனை வேலைக்கு வச்சார். அந்த பையனுக்கும் தனக்கும் தான் கூட சாப்பாடு இல்லாம இருந்துடலாம், அந்த பையன் சாப்பாடு இல்லாம இருக்க முடியுமா? அப்ப அதுக்கு என்ன பண்ணார், அந்த பையனுக்கு சாப்பாடு வேணும்னா தலிக சமைக்கணுமே, அதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சார். அதுக்கு ஒரு மாமிய வேலைக்கு வைக்கலாம்னு முடிவு பண்ணார். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த மாமியை இவர் கல்யாணம் பண்ணிட்டார். கடைசியில இவர் கல்யாணம் பண்ணிட்டு மாமி மாமா பையன் குடும்பம்னு கிரகஸ்தனா போயிட்டார் சன்னியாசி. சன்னியாசி கொஞ்சம் பற்றுதல் அடைஞ்சா பந்தம் வந்துடும். சன்னியாசிகளுக்கு பந்தம் கூட. அப்ப அது மாதிரி பந்தம் இல்லாதவர் சுகபிரம்ம முனிவர். ச கோதோகன மாத்திரம்னு சொல்லிட்டார். ஒவ்வொருத்தருடைய ஆத்து வாசல்னையும் வந்து அவருக்கு பவதி பிக்ஷாந்தேஹி அப்படின்னு கேட்பார். எவ்வளவு நேரம் கேட்பார்னர், ச கோதோகன மாத்திரம், ஒரு பசுமாட்டினுடைய மடியிலிருந்து பாலை கறக்கிறதுக்கு எத்தனை நேரமோ அத்தனை நேரம் ஒரு ஆத்து வாசல்ல நிற்பார். அந்த காலத்துல அதெல்லாம் பால் கறக்கிறது அதெல்லாம் பிராமணர்களே மாடு வச்சுட்டு இருப்பா பாலை கறப்பா, அவளுக்கு தெரியும். இன்னைக்கு போய் பால் கறக்கிறதுனா என்ன அப்படின்னே தெரியாது. அதாவது கவர் பால் வாங்கி வந்துடுறோம், பேக்கெட் பால் கிடைச்சிடுறது, ஆத்திலேயே வந்து போட்டுடுறோம். அதனால நமக்கு பசுமாடும் தெரியாது எருமாடும் தெரியாது. அப்ப நமக்கு பகலும் தெரியாது ராத்திரியும் தெரியாது அந்த மாதிரி. அப்ப அது மாதிரி கோதோகன மாத்திரம். அப்ப அப்படி போய் நிற்பார், அஸ்தினாபுரத்துக்கெல்லாம் போவாராம். அப்படி மேலே என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தர் ஆத்து வாசல்லையும் போய் நிற்கக்கூடிய சுகபிரம்ம முனிவர் பிக்ஷைக்காகவா நிக்கிறார் அப்படின்னு கேட்டா, பிக்ஷைக்கு இல்ல. பின்ன என்ன, யாராத்து வாசல்யாவது நிற்கும் பொழுது அந்த ஆத்துல இருக்கக்கூடியவர்கள் ஏதோ பெரியவர் வந்திருக்கார் ஒரு மகாத்மா போல இருக்கு, நம்ம ஏதாவது அவர்கிட்ட நல்ல விஷயம் சத்விஷயம் கேட்டுக்கலாம் அப்படின்னு வருவாளோ என்று நினைச்சு ஒவ்வொருத்தர் ஆத்து வாசல்லையும் போய் நிக்கிறார். ஆனா அவர் எங்கெல்லாம் போய் நிக்கிறாரோ ஒருத்தருமே இவரை கண்டுக்கிறதே இல்லை. ஒருத்தர் ஆத்து வாசல்லையும் போனா அப்பதான் ஒருத்தர் நன்னா போத்தின் தூங்குறாளாம், ஒருத்தர் கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிறாளாம், ஒருத்தர் நாய்க்கு சோறு வச்சுட்டு இருக்காளாம், ஒருத்தர் வந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காளாம், ஒருத்தர் வம்பு கதை பேசிட்டு இருக்காளாம், ஒருத்தர் உலக கதையை பேசிட்டு இருக்காளாம். இதெல்லாம் பாக்குறார் சுகர். சே, இவா எங்க பாகவதம் கேட்க போறா, இவா கேட்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி காட்டுக்கு போயிடுவான். காட்டுக்கு போயிட்டாருன்னா அப்புறம் எவ்வளவு பெரிய நஷ்டம், சுகபிரம்ம முனிவர் ஆத்மாராமன் பின்னாடி சொல்ல போறா அவரை. பிரம்மத்தினுடைய உத்தம நிலையில் இருக்கக்கூடிய பிரம்மமே அவர்தான். அப்பேற்பட்டவர் ஒருத்தராத்து வாசல்ல வந்து நிற்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஒரு பகவத் குணம் கேட்க ஒருத்தரும் வரலையே, இது பெரிய நஷ்டம் இல்லையா அப்படின்னா அங்க வியாக்கியானம் பண்றா, இது நஷ்டம் இல்லை இது லாபம். என்ன லாபம்னா, எப்போ சுகபிரம்ம முனிவர் ஒருத்தருடைய ஆத்து வாசல்ல வந்து நின்றுட்டாரோ, அப்பவே சங்கல்பமா என்னன்னா, அந்த வீட்டில் இருக்கக்கூடியவனுக்கு இந்த பிறவி இல்லாட்டாலும் அடுத்த பிறவிலையாவது பாகவதம் கிடைக்கட்டும்னு ஆசீர்வாதம் அது சுகபிரம்ம முனிவர் வந்தது. அதனாலதான் இங்க சொல்றா, நமக்கும் இப்ப பாகவதம் கிடைச்சிருக்குன்னா சுகபிரம்ம முனிவர் நம்மாத்து வாசல்லையும் வந்திருப்பா போல இருக்கே, இல்லைனா பாகவதம் கிடைக்குமா? எவ்வளவு பெரிய பெரிய தனம் இது, பாகவதம் பெரிய தனம். இந்த தனம் அழிவில்லாத தனம். பாகவதத்துல நீங்க ஒரு ஸ்லோகம் தெரிஞ்சிருந்தா கூட பிரயோஜனம் தான். அதனால இந்த இடத்துல சொல்றார், அப்பேற்பட்ட சுகர் பரீட்சித்து ராஜன் தான் பாகவதம் கேட்பதற்கு தகுதியானவன். அபிமன்யு சுதம் சூத பிராகுர் பாகவதோத்தமம் அப்படின்னு முடிவு பண்ணார். அப்போ பரீட்சித்து எப்பேற்பட்ட பாக்கியவான், தஸ்ய ஜன்ம மகா ஆச்சரியம் கர்மாணி ச கிருணீஹினஹா ச சம்ராட் கஸ்ய வாஹேதோஹோ பாண்டூனாம் மானவர்தனஹா பிராயோபவிஷ்டோ கங்காயாம் அநாதிருத்யாதிராட்ஸ்ரியம். அப்ப பரீட்சித்தினுடைய பிறப்பே ஆச்சரியமானதுன்னு பாகவதம் சொல்றது. அப்பேற்பட்ட அந்த பாண்டவனுடைய வம்சத்துல வந்த பரீட்சித்து சர்வ ராஜ்யத்தையும் தியாகம் பண்ணிட்டு சாப்பிடுறதில்ல தூங்கறதில்ல உயிர் போற வரைக்கும் விரதம் அப்படின்னு அந்த கங்கை கரையில வந்து உட்கார்ந்துட்டானே, என்ன காரணம்? மேலும் என்ன அப்படின்னா இந்த இடத்துல சொல்ற, நமந்தியத் பாத நிகேதமாத்மனஹா சிவாய ஹானி யதனானி சத்ரவஹம் கதம் சவீர ஸ்ரீயமங்கதுஸ்தியஜாம் யுவைஷதோ ஸ்ரஷ்டு மகோ சஹாசுபிஹி சிவாய லோகஸ்ய பவாய பூதயேய உத்தமஸ்லோக பராயணா ஜனாதாம் ஜீவந்தி நாத்மார்த்தமசௌ பராஸ்ரயம் முமோச நிர்வித்ய குதஹ கலேவரம். எந்த ஒரு சொத்துக்காக பஞ்சபாண்டவர்களும் கௌரவர்களும் அடிச்சிருந்தாலோ அந்த சொத்து ரெண்டுமே அடிச்சுக்காம பரீட்சித்ராஜனுக்கு வந்துடுது. மேலும் பல ராஜாக்கள் பரீட்சித்தினுடைய திருவடியில வந்து நிறைய வைர வைடூரிய ஐஸ்வர்யங்களை சமர்ப்பிப்பாளாம், கொண்டு வந்து கொட்டுவா. அப்படி இருக்கும் பொழுது அந்த பரீட்சித்ராஜன் அது எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு அவனுக்கு கங்கை கரைக்கு வர வேண்டிய வைராக்கியம் எப்படி வந்தது? நம்மெல்லாம் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு செயின் ஒரு ஒரு ஒரு நெக்லஸ் மிஞ்சி போனா சரி ஒன்னு ரெண்டு ஒரு பத்துனே வச்சுக்கோ, பத்து நெக்லஸ் இருக்குன்னா அதை பீரோல வச்சு வச்சு டெய்லி தரம் திறந்து பார்த்தோம். ஒரு ஒரு பத்து ரூபாய் இருந்தா அதையே பரிசுல வச்சு வச்சு திறந்து திறந்து பத்து தடவை திறந்து திறந்து திறந்து பார்ப்போம் பொதுவா எல்லாரும். ஆனா பரீட்சித்ராஜன் எவ்வளவு பெரிய சொத்து வச்சிருந்தா அத்தனையும் தியாகம் பண்ணிட்டானே அப்படின்னும் பொழுது என்ன காரணம்? இதெல்லாம் எங்களுக்கு சொல்லணும் என்று இவர்கள் சௌனக முனிவர்கள் சூத்தரை பார்த்து கேட்டார். உடனே சூத்த பௌராணிக்கர் சொல்றார், துவாபரே சமனு பிராப்தே திருத்தீயே யுகபரியே ஜாத பராசராத் யோகி வாசவியாம் கலயா ஹரேஹே. துவாபர யுகத்தினுடைய கடைசி கலிகாலத்தினுடைய ஆரம்பத்தில் துவாபர யுகத்தினுடைய கடைசியில சாட்சாத் பராசர முனிவருக்கும் சத்தியவதியினிடத்திலையும் மத்ஸ்யகந்தின்னு சொல்லுவா. அவளிடத்துல தோன்றின வியாசர், அந்த வியாசர் வந்து ச கதாச்சித் சரஸ்வத்யா உபஸ்பிருஷ்ய ஜலம் சுச்சிஹி விவிக்த தேச ஆசீன உதிதே ரவிமண்டலே பராவரக்ஞர்ஷி காலேனாவ்யக்தரம் ஹசம் காலேனாவ்யக்தரம் ஹசா யுகதர்ம வியதிகரம் பிராப்தம் புவி யுகே யுகே பௌதிகானாம் ச பாவானாம் சக்தி ஹ்ராசம் ச தத்கிருதம் அஸ்ரத்ததானான் நிஸ்ஸத்வான் துர்மேதான் ஹ்ரசிதாயுஷாம். வியாசருடைய அவதார காலத்துல வியாசர் சர்வலோகம் சர்வ காலமும் அறிந்தவர். மூன்று காலமும் தெரியுமா அவளுக்கு? மூன்று காலம்னா இப்போ நடந்துட்டு இருக்கிற யுகம், இதுக்கு முன்னாடி யுகம், வரப்போற யுகம், இது மூன்றும் வியாசருக்கு தெரியுமா? தன் ஞான திருஷ்டியிலே தெரிஞ்சுடுவர். வியாசர் சரஸ்வதி நதி தீரத்துல உட்கார்ந்து ஆச்சமணியம் பண்ணிட்டு கண்ணை மூடி தியானம் பண்றார். வியாசர் துவாபர யுகத்தினுடைய கடைசியில வந்ததுனால அவருக்கு முன்னாடி யுகம் திரேதாயுகம். திரேதாயுகத்துல ராமாவதார லீலைகள் எல்லாம் ஆனந்தமா பார்த்தார். துவாபர யுகத்துல கிருஷ்ண லீலைகளை அதையும் ஆனந்தமா அனுபவிச்சார். அதோட விட்டு இருக்கலாம், கலிகாலத்துல நம்மளை பார்த்துட்டாராம் வியாசர். கலிகாலத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை பார்த்தார், என்ன ஆயிடுத்துன்னா பௌத்திகானாம் ச பாவானாம், பிசிக்கலாவும் மென்டலாவும் ரெண்டுமே அவ வீக்கா இருப்பாளாம் கலிகால ஜனங்கள். கலிகாலத்தில் இருக்கிறவாள் அவ்வளவு சக்தியும் ஒன்றும் கிடையாது, எல்லாம் அதாவது கலசல் உடையவர்கள், அனுஷ்டானம் கிடையாது, ஆச்சாரம் கிடையாது, அந்த அனுஷ்டான ஆச்சாரங்கள்லாம் கலந்து போயிடும், வர்ணாசிரம தர்மங்களும் கெட்டு போயிடும். அதனால இப்படி இருக்கக்கூடிய ஜனங்களை பார்த்து வியாசர் ரொம்ப கவலைப்பட்டு இந்த ஜனங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் பண்ணணும் அப்படிங்கிறது வியாசருடைய கவலை. சாமானிய மனுஷனும் கவலைப்படுறான், மகாத்மாக்களும் கவலைப்படுவா. சாமானிய மனுஷன் எதுக்காக கவலைப்படுவான்? அடுத்த மாசம் இந்த மாதிரி கடன்கள் இருக்கே, இதெல்லாம் எப்படி சரி பண்ண போறேன், வரக்கூடிய பணமோ இவ்வளவுதான் அப்படின்னு அதை நினைச்சிட்டு கவலைப்படுவான். மகான்கள் சாதுக்கள் இவாள்லாம் எதுக்கு கவலைப்படுவான்னா, இவாள்லாம் சாதாரண ஜனங்கள் எப்படி கவலைப்படுறா உலக விஷயத்துல, அவளை எப்படி கரையேத்த போறோம்னு கவலைப்படுவான். அதனால வியாசருக்கு அப்படி ஒரு கவலை. அதனால சாதுருஹோத்திரம் கர்மசுத்தம் பிரஜானாம் வீக்ஷ வைதிகம் வேததாத் யஜ்ஞ சந்தத்யை வேதமேகம் சதுர்விதம் ருக்யஜ சாம அதர்வாக்யா வேதாச்சத்வார உத்ருதாஹ இதிஹாச புராணம் ச பஞ்சமோ வேத உச்சதே தத்ர ருக்வேததர பைலஹ சாமகோ ஜெய்மினிஹ் கவிஹ வைஷம்பாயன ஏவைகோ நிஷ்ணாதோ யஜுஷாமுத அதர்வாங்கிரசாமாசீத் சுமந்துர் தாருணோ முனிஹி இதிஹாச புராணானாம் பிதாமே ரோமஹர்ஷனஹாம். ஒரே வேதமா இருந்தத நான்கு வேதமாக ருக் யஜு சாமம் அதர்வணம் என்று நாலு வேதமாக பிரித்து கொடுத்தார். மகாபாரதம் ராமாயணம் போன்ற இதிகாச புராணங்கள் எல்லாத்தையும் அஞ்சாவது வேதமாக பிரித்தார் செய்தார். ருக்வேதம் அப்படிங்கிற வேதத்தை பைலர் அப்படிங்கிறவருக்கு அனுகிரகம் பண்ணி சொல்லிக் கொடுத்தார். ஜெய்மினி அப்படிங்கிறவரிடத்துல யஜுர்வேத சாமவேதத்தை கொடுத்தார். வைஷம்பாயனரிடத்துல யஜுர்வேதத்தையும் ஆங்கிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவரிடத்துல அதர்வன வேதத்தையும் இதிகாச புராணங்களை ரோமஹர்ஷனர்னு சொல்லக்கூடிய இந்த சூத்தருடைய தகப்பனாரிடத்திலையும் அனுகிரகம் பண்ணினார் வியாசர். இப்படி இதெல்லாம் செய்து அவரவர்கள் அவரவர்களுடைய சிஷ்யர்களுக்கு அவரவர்கள் அவரவர்கள் சிஷ்யர்களுக்கு இது அப்படியே பரம்பரை பரம்பரையா சொல்லிக் கொடுத்து வரும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணினர். அதன் பிறகு ஸ்ரீசூத்ர த்விஜபந்தூனாம் த்ரயீன ஸ்ருதி கோச்சராம் கர்மஸ்ரேயசி மூடானாம் ஸ்ரேய ஏவம் பவேதிக இதி பாரதமாக்கியானம் கிருபையா முனினா கிருதம். இந்த வேதங்கள்லாம் ஸ்திரீகள் காதல கூட படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். ஸ்திரீகள் காதலியும் நாலாவது வர்ணத்தவன் காதலியும் த்விஜபந்துன்னு சொல்லக்கூடிய பூனல் போட்டு சந்தியாவந்தனாதி அனுஷ்டானங்கள் கர்மாக்கள் செய்யாம எவன் இருக்கானோ அவனுக்கும் வேதம் தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். பிராமணனா பிறந்ததுனால வேதம் கத்துக்கலான்னு அர்த்தம் இல்லை. பிராமணனா பிறந்து அவன் வந்து அப்பா அம்மாவுக்கோ கர்மானுஷ்டானங்கள் அப்பா அம்மா போயிட்டானா சத்தையா காரியம் பண்ணலன்னா, இல்ல ஒரு சந்தியாவந்தனாதி அனுஷ்டானம் கூட சத்தையா பண்ணலன்னா அவனுக்கு வேதம் தகுதி கிடையாதுன்ட்ட. அப்ப இவர்களுக்கெல்லாம் இவர்களுக்காக தான் இதிகாச புராணங்கள் சொன்னதே. அதனால இப்படி வேதவியாசர் சர்வ விஷயங்களையும் இப்படி பிரிச்சிட்டு அதன் பிறகு என்னன்னா, கிம்வா பாகவதா தர்மான பிராயேன நிரூபிதாக பிரியா பரமஹம்சானாம் தயேவஹ்யச்சுத பிரியாக தஸ்யைவம் கிலமாத்மானம் மன்யமானஸ்ய கித்யதஹ கிருஷ்ணஸ்ய நாரதோப்யாகாத் ஆஸ்ரமம் ப்ராகுதாஹ்ருதம். இப்படி சர்வ விஷயங்களையும் பிரித்து ஜனங்களுக்கு பிரயோஜனப்படும் என்று மகாபாரதங்கள்லாம் செய்து அதில் சர்வ தர்மங்களையும் எழுதி தான் அவதாரம் பண்ணினதற்கான காரியம் நிறைவடைந்தது என்று வியாசர் நினைத்து சரஸ்வதி தீரத்தில் அப்படி ஆச்சமணியம் பண்ணி தியானம் பண்றார். அப்போ வியாசருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த விஷயம் கூட அவரை சமாதானப்படுத்தல. வேதத்தை பிரித்ததுனாலேயோ இதிகாச புராணங்கள் பண்ணதுனாலேயோ இவ்வளவு செய்தும் ஜனங்களுக்கு இதெல்லாம் பிரயோஜனப்படாதேன்னு கவலை, மனக்லேசம். அப்ப பகவானை பத்தி சொன்னது போறல அப்படிங்கறத உணர்ந்தார். அப்படி உணர்ந்து பாகவதம் செய்யறதுக்கு முன்னாடி இவ்வளவு கவலை, இவ்வளவு செய்தும் திருப்தி உண்டாகல. அப்ப அப்படி கவலைப்பட்டு இருக்கும் பொழுது அவருடைய ஆசிரமத்துக்கு நாரத முனிவர் வரார். தமபிஜாய சகசா பிரத்யுத்தாயாகதம் முனிஹி பூஜயாமாச விதிவத் நாரதம் சுரபூஜிதம். அப்பேற்பட்ட நாரதர் வந்ததை பார்த்து அவரை எதிர்கொண்டு அழைத்து அவருக்கு அர்க்யபாத்தியம் பூஜைகள்லாம் செய்து அவருக்கு என்ன முறைப்படி பூஜை செய்யணுமோ அந்த ஆராதனையை செய்து அவரை உட்கார வைத்து வியாசர் கவலையா இருந்தார். நாரதர் இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு ராமரையே தெரிஞ்சிருக்கார். நாரதர் இல்லைன்னா கிருஷ்ணரையும் தெரிஞ்சிருக்கார். ஏன்னா நமக்கு ராமாயணம் வந்ததுக்கு காரணம் நாரதர் தான். அதுபோல இப்ப பாகவதம் வியாசர் எழுதுறார் அப்படின்னா அதுக்கும் காரணம் நாரதர் தான். அப்ப அப்பேற்பட்ட நாரதர் அவரை வந்து அனுப்பி அவர் பகவானே அனுப்பி வியாசருக்கு தெளிவு கொடுக்கணும் என்று வியாசருடைய ஆசிரமத்துக்கு நாரதரே வந்தார் அப்படின்னு இந்த அத்தியாயம் வியாசருடைய மகிமை நாரதர் வியாசருடைய கவலையை போக்கறதுக்காக வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயம் நமக்கு அந்த விஷயத்தை சொல்றது. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.